மனசுக்குள்ள காதல் வளருது, அடி பெண்ணே உன்னை பார்த்ததால கால்கள் பறக்குது. ஒரு கெட்டாபாயுது நெஞ்சுக்குள்ள கிக்கா ஏறுது, ஒரு காதல் வண்டு நெஞ்சுக்குள்ள ஏனோ பறக்குது. ஒரு கிக்கா ஏறுது பத்து பத்து முத்தம் கேக்குது, அடி பெண்ணே உன்னை பார்த்ததால வானோ எடுக்குது. முட்டம் தரவா போட்ட இனி நான் எப்பவுமே உன் கூட தாமா. அட்டி மாமா